श्रीमाधवान् सुदाम्बरि पूर्णचन्द्रम् श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रम् श्रीनव्यरङ्गयति वर्य कृतात्मरक्षम् वन्दे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम् भारद्वाजम् षटारिंशुभगुणान् पण्डितेन्द्रम् वयेहम् सूनम् नारायणस्य संस्कारमाद्य ग्रन्थान् वीररद्वीषटारेः नस्तभारम् सिंह वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीर्घबृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमस्तीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमस्तीवासरामानुजमुनिमपरम् संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमस्तीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसाधयति यत्सूक्तिः स्वाधीनपधिकाम् श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः ऋचो यजूभुङ्क्षिषामानि ततैव आतर्वणाय च सर्वमष्टाक्षरान्तस्तम् यच्चान्यदिवाङ्मयम् சத்துருவேதங்களும் இந்த திருவெட்டெழுத்துன்னு சொல்றோமே அந்த மூலமந்திரம் திருவஷ்டாட்சரத்துக்குள்ளே அடக்கம். வியாபக மந்திரங்கள் அவ்வியாபக மந்திரங்களை காட்டிலும் ஒஸ்தியானது. அந்த வியாபக மந்திரங்கள் மூன்றினுள்ளும் தலை சிறந்தது முதன்மையானது இந்த அஷ்டாட்சரம். அந்த அஷ்டாட்சரத்தை பத்து உபனிஷத்துகளும் உத்கோஷித்தன. அதுவே எம்பெருமானை அடைய வழின்னு சொல்லிட்டு ஆனந்தவல்லி ஆரம்பமே பிரம்ம விதாப்னோதி பரம்னு சொல்லித்தானே ஆரம்பிச்சுது. அதனால பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் மேலான இடத்தை அடைகிறான் அப்படின்றது தானே அர்த்தம். அதனால பிரம்மத்தை எதன் மூலம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த திருவஷ்டாட்சரம். அதுல முதல்ல ஓங்கார பிரபவா வேதாகா அப்படின்றத இந்த பிரணவத்திலேயே சர்வ வேதங்களும் அடங்கி இருக்கு அப்படின்றத நாம ஓம் இதி பிரம்மன்னு அந்த சீக்ஷாவலியில கிரமேண நன்னா அனுபவிச்சோம். அதுக்கு மேல இப்போ ஆனந்தவல்லியில நாம பார்த்துட்டு இருக்கிறது அன்னமயமான சரீரம், அதனுள்ளே பிராணமயமான சரீரம், அதனுள்ளே மனோமயமான சரீரம். அது அந்த மனோமயமான சரீரம் எப்படி இருக்கு அப்படின்றத போன இதுல கொஞ்சம் பார்த்தோம். தஸ்மாத் பாயே தஸ்மாத் பிராணமயாத் அன்யோந்தர ஆத்மா மனோமயா தேனைஷ பூர்ணஹ சவாயேஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதஹ தஸ்ய யஜுரேவ சிரஹ ருத்தக்ஷிண பக்ஷஹ சாம உத்தர பக்ஷஹ ஆவேச ஆத்மா அதர்வாங்கிரச புச்சம் பிரதிஷ்ட ததப்யேஷ ஸ்லோகோ பவதீனு. இங்கே மனச பத்தி வேதம் பேசுறது, அன்னமயமான சரீரத்துக்கு அதாவது ஸ்தூல சரீரத்துக்குள்ளே பிராணமயமான சரீரம், அந்த பிராணமயமான சரீரத்துக்கு அடுத்தாப்புல அதற்காட்டிலும் சூக்ஷ்மமான அதற்காட்டிலும் நுண்ணியதான இந்த மனோமயமான சரீரம். இந்த மனோமயமான சரீரம் எப்படி இருக்குன்னா, இதற்கு அங்கங்களா உபனிஷத்து வேதங்களை சொல்றது. அப்போ அதனுடைய இது பிராண உடம்ப போன்றவேதான் தோற்றத்திலே இருக்கும். வேதமானது இதன் சிரசு, நாலு வேதம் சேர்ந்து அதுக்கு சிரசா இருக்கு. ரிக்வேதம் வலது பக்கமாகவும் சாமவேதம் இடது பக்கமாகவும் எம்பெருமானுடைய ஆக்ஞைங்கிறது தான் இதுக்கு சரீரமா இருக்கு. அதர்வ வேதம் இதனுடைய கீழ்ப்பகுதியாக இருக்கு. இதுல இந்த மனோமயமான சரீரத்தின் ஆதாரம் என்ன, அதை நாம் எவ்வாறு உணரலாம்? இது வெறும் ஞானம் மட்டுமில்லை, உணர்ச்சிகள், அவ்வப்போது நமக்கு மனதிலே தோன்றுகின்ற புது புது கருத்துக்கள். அப்புறம் உன்னை சரின்னு நினைச்சுண்டு பண்ணுவோம், அது தப்பா போயிடும். அதனுடைய பலனை அனுபவிச்சுக்கிறதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு நம்மளுடைய அனுபவத்தினாலே திருத்திண்டு போறது. இது எல்லாத்துக்கும் இருப்பிடம் மனசு. இந்த மனசை பத்தி சிந்தனையாளர்கள் எவ்வளவோ சொல்றா, அதுல இந்த மனசானது மூணு வகைப்படும். அது சித்தம்னு ஸ்மிருதின்னு புத்தின்னு. இப்போ சித்தம்னா என்ன? அது பாட்டுக்கு இஷ்டம் அப்படி நடக்கிறது சித்தம். சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு கூட சொல்றது இல்லையா இப்படி. அதுக்கப்புறம் நாம முன்னால ஏதோ நமக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அதை நினைச்சு பார்க்கிறோமோ, அதை மனசால ஸ்மரிக்கணுமோ, அப்ப அதுக்கு ஸ்மிருதின்னு பேரு. பழச ஞாபகப்படுத்துறது புத்தி. உன்னை வச்சுட்டு இது சரியா தப்பா, இதுக்கு மேல இதை கொண்டு எப்படி பண்ணணும், இப்படியெல்லாம் நாம வந்து அதை ஆலோசிச்சு பண்றோமே, அது புத்தி. இத இங்கிலீஷ்ல மைண்ட், இன்டலக்ட், பிரைன் இப்படிலாம் சொல்லுவார். இதுல மூளைன்னு ஒன்றும் தனியா சம்ஸ்கிருதத்துல நம்ம இதுல சொல்லல, அது இந்த மனோவியாபாரத்தோடைய சேர்த்து கொடுத்து. ஏன்னா மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம், அதுதான் கட்டளை பிறப்பிக்கிறதுங்கிற மாதிரி ஜீவாத்மாவோட மனசுதான் முதல்ல சேர்ந்துருது. அது கர்மேந்திரியமா அல்லது ஞானேந்திரியமா? இப்ப முன்னால இருக்கிறத நினைச்சு பார்க்கறதுங்கிறதான கர்மத்தை பண்றதுனால அது கர்மேந்திரியம். மேலும் இந்த கர்மங்களை செய்யக்கூடிய கர்மேந்திரியங்களுக்கு ஆக்னியை கொடுக்கறதுனால அது கர்மேந்திரியமாகவும் கர்மேந்திரியத்துக்கு தடையா செயல்படுறது. தன்னுடைய புத்தியை கொண்டு ஞானத்தை அடையிறதுனாலே அது ஞானேந்திரியமாகவும் இருக்கு. இப்படி இந்த வாகாதி பத்து இந்திரியங்களுக்கும் தலைவனாக, அதாவது இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் அஞ்சு, நாம அஞ்சு இந்திரியங்களால கர்மத்தை பண்றோம். அப்போ ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு, இந்த பத்து இந்திரியங்களும் வாகாதி இந்திரியங்கள்னு சொல்லுவார். இந்த பத்து இந்திரியங்களையும் அடக்கி ஆள்வது இந்த மனசு. அது அடக்கணும். அது எப்ப அடக்கும்னா, இவனுக்கு எப்ப விவேகம் பிறக்கிறதோ, இவனுக்கு எப்ப தான் பண்றதெல்லாம் தப்புன்னு மனசுல படுறதோ அப்போ. அது ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவனுக்கு ஒரு ஜென்ம சுகிருதத்தினால ஒரு நல்ல பாகவதோத்தமான ஆச்சாரியாளுடைய சம்பந்தம் ஏற்பட்டு, அதனால அவன் திடீர்னு ரொம்ப கெட்டவனா இருந்தவன் ஓவர் நைட் ரொம்ப நல்லவன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஐயோ இப்படி எல்லாம் பண்ணிட்டமேனு ரொம்ப நிர்வேதப்பட்டு, அது இவ்வளவு பாப்பங்களுக்கு என்ன நம்மளால என்ன பிராயச்சித்தம் பண்ண முடியும், சரி எல்லாத்துக்கும் மொத்தமான வேகமா ஆச்சாரியா திருவிடையில பிரவர்த்தி பண்ணி அப்படியே தான் முன்னால இருந்ததுக்கு ரொம்ப வருந்தி. இப்போ ஒரு பிராயச்சித்தத்துக்கே சாஸ்திரம் என்ன சொல்றது, ஐயோ நம்ம இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டோமேன்னு நம்ம மனசுனால நிர்வேதப்பட்டோம் வருந்துறோம்னாலே நாம பண்ண பாபத்தினுடைய கால் பகுதி வேண்டியது. இவ்வளவு பாபம் பண்ணமே இந்த பாபத்தை நாம எப்படி கழிக்க போறோம்னு அதுக்கு உண்டானதான செயல்முறைகளை உபாயங்களை இதை எப்படியாவது நம்ம தீர்த்துக்கணும்னு ஒருத்தன் முயல்றான்னு வச்சுங்கோ, அப்ப அவனுடைய இன்னொரு கால் பங்கும் போச்சு, அப்ப அரை பங்கு பாபம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த உரிய பிராயச்சித்த கர்மாவை பண்றான் பாருங்க, பண்ணும்போது கால் பங்கு போச்சு, இப்ப முக்கால் பண்ணி முடிச்சதும் அந்த எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சத்தினால அது அந்த பாபம் அவனை விட்டு முழுமையா போயிடுறது. ஆனா அந்த பிராயச்சித்தில எப்போதும் ஒரு பெரிய அனர்த்தம் என்னன்னா, பிராயச்சித்தங்கிறது ஒரு கர்மா. இப்போ ஏற்கனவே ஒரு கர்மாவை சுட்டுவா ஒழுங்கா பண்ணாதனால பாபத்தை சம்பாதிச்சுட்டு அந்த பாபத்துக்கு சம்பளமா இந்த சரீரம் வந்திருக்கு. சரி, நாம பண்ண பாவத்துக்கு திருப்பி அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு கர்மாவை பிராயச்சித்தம்ங்கிற ஒரு கர்மாவை பண்ணி நாம தொலைச்சுப்போம்னா, அந்த பிராயச்சித்தங்கிற கர்மாவை பண்ணும் போதும் கூட எத்தனையோ தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன வரும்னா, நாம ஏற்கனவே பண்ண பாபம் கழியாததோடு மட்டுமல்ல, இந்த பிராயச்சித்தத்தை சரியா பண்ணாததனாலே வருகிற பாபமும் நம்மள வந்து சேரும். இப்போ பாபத்தை நான் தீர்த்துக்கிறேன்னு முன் இறங்கி நாம என்ன பண்ணிட்டோம், இன்னும் மேலும் அதிகமான பாபத்தை தான் சேர்த்துக்கிட்டோம். இது எப்பதான் பண்ணாலும் ஒழியாதுங்கிறதுனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியால் நிர்வேதப்படு அதுல கால் பொங்கு போகும், அதுக்கப்புறம் ஆச்சாரியால் திருவிழா வந்து இப்படி பண்ணிட்டேன் அடியனுக்கு பிராயச்சித்த பிரபத்தி பண்ணி வைக்கணும், மனோவாக்காய் அனாதிகால கர்ம பிரபுத்த அப்படின்னு எத்தனையோ இது பண்ணு, எத்தனையோ அபச்சாரம் பண்ணிருக்கோம், பகவத அபச்சார பாகவத அபச்சார சக்யாபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரான் ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் பிரதான் பிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதக்ஷமஸ்வன்னு எப்படி பாஷ்யக்கார சரணாகதியத்துல அந்த ஸ்ரீரங்கத்திலே திவ்ய தம்பதிகளான திருவரங்கனுக்கும் ரங்கனாகி தாயாரிடத்திலையும் அழுந்து கதறி சரணாகதி பண்றாரோ, அந்த மாதிரி நாம ஆச்சாரியன் திருவடியில என்ன பண்ணணும், ஒரு பிராயச்சித்த பிரபத்திய பண்ணிக்கணும். இதனால நான் இந்த கர்மாவை தப்பா பண்ணிட்டேன், அதனால இந்த பலன், அதை திருப்பி சரிபடுத்துறதுக்காக அந்த கர்மாவனுடைய பலன் நல்லதா வர்றதுக்காகவோ, இல்ல கர்மாவனுடைய பலன் முடிஞ்சு போச்சு அதனுடைய துர்பலன் வந்துடுத்து அதை போக்குறதுக்காகவோ, இல்ல அந்த பாபம் நமக்கு சம்பவித்ததுலேருந்து நாம் விடுபடுறதுக்காகவோ ஒரு பிராயச்சித்தமான இன்னொரு கர்மாவை பண்ணிட்டே போனோம்னா அது முடிவே இல்லாமல் மேலும் மேலும் பாபத்தை தான் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அதனால இப்போ ஆச்சாரியாள்கிட்ட பிரபத்தி ஒரு பிரபத்தி ஆயிடுத்து, பிரபத்தி கணத்திலே எல்லா பாபமும் போயாச்சு. அவனுடைய இந்த ஜென்மத்துக்கு எவ்வளவு தேக அவசானத்தரும், இந்த சரீரம் தானா பூமியில விழுந்து ஒரு நேச்சுரல் டெத்து வர வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு பிராரப்த பாபம் புண்ணியம் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி பிராரப்த கர்மம், அது அஞ்சாறு ஜென்மத்து கூட இருந்திருக்கும், அந்த மீதி எல்லா பிராரப்த கர்மாக்களையும் கழிச்சு சஞ்சித ஆகாமி பாபங்களையும் கழிச்சு பகவான் இவனுடைய தேக அவசானத்தில் அவன் மோட்சத்தை அடையும்படியாக நம்மளை சங்கல்பிக்கிறான். நம்ம அதுக்கப்புறம் சும்மா இருக்குமா? பிரபத்திக்கு அப்புறம் 20 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் மாதிரி சின்ன வயசுல பண்ணா எத்தனையோ வருஷம், இப்படி நிறைய வருஷம் நாம பிரபத்திக்கு அப்புறமும் உயிரோட இருக்கோமே. அப்ப அந்த காலத்துல தப்பே பண்ணாத இருக்குமா? அந்த காலத்துல நாம பாபம் பண்ணாதே இருக்குமான்னா, ஒரு நாள் அடியன் இப்படி விளையாட்டா இதை பத்தி பரவப்பட்ட சுவாமிகிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப வார சொல்லும்போது சொன்னார், இப்ப நீ பிரபத்தி பண்ணிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு? என்ன அப்படியே 45 வருஷம் ஆச்சு. போன் பண்ணு, 45 வருஷம் அதுக்கப்புறம் ஏதாவது பிராயசித்த பிரபத்தி பண்ணிட்டியா? இல்ல. இனிமே ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தினமும் ஒரு பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கோ. பண்ணிண்டா உன்னுடைய சரீர உபாதை இல்லாத இருக்கும். அப்படியே புரியலையே, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சே நிறையாத பண்றோம், தெரியாதையும் பண்றோம். தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாத பண்ணாலும் சரி, பாபம் பாபம்தான். அந்த பாபத்துக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றதுனால உன்னை விட்டுட போறதில்லை யாரும். அதனால இந்த மாதிரி தெரிஞ்சு பண்ற பாபம், தெரியாத பண்ற பாபம் எல்லாத்துக்குமே ஒரு பிராயசித்த பிரபத்திய நம்ம எதிர சொல்லிருக்கா. அதை பண்ணிண்டா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிக்கோ. பண்ணிண்டா இப்போ இந்த கஞ்சாபதி, காணாபதி, விஜய வாரியாபதி எல்லாம் சாஸ்திராதிகள சொல்றக்கே, சுவாமி தேசியிடம் எடுத்து ரகசித்திராது போன்றதான கிரந்தங்கள்ல பறக்க சாதிக்கிறாரு, அந்த மாதிரி இவனுக்கு இதா இருக்கும் அப்படின்னு. சரி, அது என்னவோ நடந்து ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 20-30 நாள்ல திருப்பி ஸ்ரீரங்கம் போயிட்டு அப்படியே மெட்ராஸ் வந்து ஸ்டேஷன்லேருந்து வண்டி எடுத்துட்டு வரும்போது, அதுவோ ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட், ஒரு கால் இதாகி இதாச்சு. கால் சரியாயுன்னே அடுத்த தரம் போன போது பிரார்த்திச்சேன், சுவாமி சாயிச்சாச்சு, ஐயன் பொம்மை இல்லை, பிராயசித்த பிரபத்தி இல்லை, உங்க ஆச்சாரியான் இருக்காரோ நான் அங்கே போய் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ அடியன் அந்த மாதிரி இல்லை, இங்க சுவாமி சாதிச்சது அது யாரு வேணாலும் பண்ணலான்னு, அதுக்கு தான் அடியன் அப்படின்னு அடியன் பிரார்த்திச்சப்போ, இப்போ மெட்ராஸ் போன உடனே நீ ஆண்டவன்ட்ட பண்ணிக்கிறியா? இப்ப அங்கதான் எழுதுட்டார் அடியன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி அது வரைக்கும் பெருமாளை நான் பிரார்த்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருமாளை பிரார்த்திச்சுட்டேன். நீ இங்க நீயும் அங்கேயும் பண்ணிக்கோ, அதுதான் ரொம்ப வசதி அப்படின்னார். அதே மாதிரியே மெட்ராஸ் அடியன் திரும்பி வந்த உடனேயே ஆண்டவன்ட பிராய்ச்சி மறுநாள் பிராய்ச்சி. அதுக்கப்புறம் எதுக்காக அடியன் சொல்றேன்னா, நாம ஏதாவது பிராயச்சித்தம் சாஸ்திரத்தில் இப்படி இருந்துச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சோம்னா திருப்பி திருப்பி நாம பாபத்தையே பண்ணிட்டு பாபத்துக்கே ஆளாயிருப்போம். அதான் பாபமே செய்து பாவியானேன்னாரோன்னு ஆழ்வார். அது விஷயமான வார்த்தை. அந்த மாதிரி இல்லாத நம்ம மனசுல புத்தியும் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அலசி ஆராயணும். எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராயணும். அதாவது அந்த வெறும் அறிவு மட்டும் இருந்தா போறாது, அதை பகுத்து அறிய தெரியணும். ஏதோ இப்ப எல்லாம் அந்த பொலிட்டீஷியன் சொல்றான்னு சொல்றா பாருங்க, பகுத்தறிவு பகுத்தறிவுன்னா மூட நம்பிக்கைன்னு. அந்த அந்த மாதிரியான இது இல்லை. ஏன்னா இது இன்னும் மூட நம்பிக்கைக்கு எதிரானது. அந்த மாதிரி பகுத்தறிவுன்னு இல்லை. எது நல்லது எது கெட்டதுன்னு நாமளே நம்ம மனசுக்குள்ள நல்லதையும் கெட்டதையும் பகுத்து நமக்கு நாமே அறிந்து கொள்கிறோமோ அதுதான் பகுத்தறிவு. அது என்னமோ வெளியிலேருந்து ஒன்றும் வந்துடுறதில்லை. அதனால இந்த பகுத்தறிவுங்கிறது அது என்னமோ தொன்று தொட்டு வந்த பழக்கங்களை கடைபிடிக்கிறதுனால இந்த பகுத்தறிவு வராதோன்னு இல்லை. ஏன்னா நம்ம காட்டிலும் பல மடங்கு மன திடமுள்ளவா நம்ம பிரிவா நம்ம ஆச்சாரியாள். அவ நம்ம காட்டிலும் நன்னா சிந்திக்கும் திறன் படைத்தவர்கள். அப்போ அவ பண்ணிட்டு தப்பாவா இருக்கும், நிச்சயமா சரியா தான் இருக்கும். அதனால அதை கடைபிடிக்கிறதுங்கிறது ஏதோ மூட நம்பிக்கைன்னு அர்த்தம் இல்லை, அதுதான் பகுத்தறிவு. ஏன்னா நமக்கு நம்மளுடைய மனசினாலே பகுத்து அறிய முடியாத விஷயங்களை கூட அவர்கள் பகுத்து அறிந்து நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறதுனால அதை அனுஷ்டிக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்கிறத இந்த விடைய சொல்லுண்டு. இந்த அனுபவ பதிவுகள் கருத்துகள், அனுபவ பதிவு அனுபவம்தான் சம்ஸ்காராதிகள். அப்புறம் நமக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுறது, உணர்ச்சி ஏற்படாத மனுஷனே கிடையாது. இது சில சமயம் அறிவினாலே ஏற்படும், சில சமயம் வேறு பிரபோத்தனுக்கு ஒரு அறிவே ஒன்றும் வேண்டாம், அந்த உணர்ச்சி நல்ல பைட்டிங் கோல்டு இருக்கு, -5 டிகிரி -10 டிகிரி சென்டிகிரேட், அவனே அறியாத அவன் கைகால் நடக்குமா, அப்போ அவனுக்கு எதுமா. அதனால அந்த உணர்ச்சிகள்ங்கிறது அது மனசால மட்டுமில்லை, அது மனம் இல்லாத கூட அந்த என்விரான்மெண்டல்னாலேயும் தன்னுடைய தான் சார்ந்து இருக்கிற சமூகம் வாழ்கின்ற வாழ்க்கை அந்த அவன் இருக்கிற இடம் காலம் தட்பவெப்ப நிலைகள் இப்படி எத்தனையோ இன்ஃபுளுயன்சிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் எது இருப்பிடமா இருக்குன்னா அந்த மனசு தான். இந்த மனசினுடைய செயல்பாடை நம்ம இவா ரொம்ப நன்னா சொல்லிருக்கா. அது மனம் ஒரு குரங்குன்னு சொன்னா பாருங்க, ஒரு சமயம் உன நினைக்கும், அது சரியா தப்பான ஆராய்ச்சி தீர்மானம் பண்றதுக்குள்ளேயே வேற விஷயத்துக்கு போகும், அங்க போய் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், இப்படி சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அது அதனாலதான் அது சஞ்சலமானது மனசுன்னா. இது மட்டும் இல்ல, எல்லாருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்காது. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, நாம நம்மளுடைய அணுகுமுறைய எப்பொழுதுமே பாசிட்டிவா வச்சுக்கணும், அது ஒரு நேரா வச்சுக்கிண்டாதான் சரியாகணும். அதுக்கு என்ன உதாரணம்னு சொல்றதுன்னா அதுதான் முதல்ல நம்ம மைண்ட பாதிக்கிறோம். இப்போ ஒரு சுவாமியை நாம பார்க்கிறோம், இன்னொரு பாகவதோத்தமரை, எப்போதும் அவர்கிட்ட இருக்கிற நல்லத்தை தான் நம்ம கண்ணு பார்க்கணுமே தவிர அவர் பண்ற தப்ப ஒரு காலம் நாம பார்க்கவும் கூடாது விமர்சனம் பண்ணவும் கூடாது. கண்ணு இருக்கே சுவாமி, காது இருக்கே, மொத்தம் அவரை பற்றி சொல்லும் போது கேட்கிறோம், இல்ல கண்ணா நம்மளே பார்க்கிறோம், அது எப்படின்னா தெளிவும். அவர்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும்தான் கொள்ளணுமே தவிர அவர்கிட்ட இருக்கிற கெட்டதை பக்கமே போகக்கூடாது. இதுதான் இப்ப நம்ம இங்கிலீஷ்லயும் கூட சொல்றா இல்லையா, ஒரு ஒருத்தன் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கான் ஒருத்தன் பெசிமிஸ்டிக்கா இருக்கான்னு சொல்றாளோ, அது மாதிரி இப்போ ஒரு டம்ளர்ல ஜலம் இருந்தது, அது பாதி டம்ளர் தான் ஜலம் இருந்தது, ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறோம் வியூ அப்படின்னு பரவாயில்லையே, அரை டம்ளர் ஜலம் இருக்கே இதா இருந்தேன்னு அதை சாப்பிட்டான். இந்த பெசிமிஸ்டிக்கா இருக்கிறவனுடைய இது பாதி டம்ளர் காலியா இருக்கேன்மா. இவனுடைய திருஷ்டி ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறவன் திருஷ்டி பரவாயில்ல அரை டம்ளர் ஜலம் இருக்கேனுங்கிறது தான் நம்மளுடைய வியூ எப்போதும் இருக்கணும். அதனால பாசிட்டிவ் சைடையே எப்போதும் பார்க்கணும், நெகட்டிவ் சைட்ல மனசு போனா கூட அதை திருப்பிடணும். அத ஒருத்தருடைய தோஷங்களையும் தூஷணங்களையும் நாம எந்த காலத்திலையும் கைகொள்ளவே கூடாது. அதனால என்ன வரும்னா, ஒரு பாபிய பார்த்து நீ பாபின்னு நாம சொன்னோம்னா அவம்பாதத்தில் நாம கொண்டு நம்ம ஏன் அதை பண்ணுவான? சாஸ்திரம் அதனால என்ன சொல்றது, அவன் பாவத்தை பார்க்காத அவன் நல்லதையே பாரு அப்படின்னு சொல்றான். இந்த மனசு ஒரு குரங்குன்னு சொன்னோமோ அது என்ன பண்ணும், அத ஒரு கண்டிஷனிங் ஃபேக்டர்னு சொல்லுவா சைக்காலஜியில். அது எப்போதும் இருக்கும், இருக்கு. அது நாம என்ன பண்ணிருப்போம், தினமும் ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு இருப்போம். ரொம்ப பேர் ஆத்துல காத்தால எழுந்து இந்த உடனே பெட் காஃபி, அது இல்லைன்னா அவளுக்கு என்னமோ மறக்கும். அதனால அது தினம் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ரூடி வாசன அந்த பழக்கம் வந்துட்டோம், அது இல்லைன்னா அவ கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மைண்ட நம்ம மனசை நம்ம கண்டிஷன் பண்ணி நோக்கோம். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றது, மனச இந்த கண்டிஷன் பண்ணிக்காதே. அது என்னது கண்டிஷன் பண்ணிக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு கட்டுப்படுத்தி ஒரு அதாவது ஒரு நியதிக்கு உட்பட்டு வச்சுக்கிறது. அது நல்ல நியதிக்கு உட்பட்டு வச்சுருந்தா ரொம்ப நல்லது. ஒரு ஒரு ஏகாதசியும் நான் சுத்த உபவாசம் இருக்க போறேன், நிர்ஜலமா இருக்க போறேன்னா அது நல்லது. காத்தால எங்க பெட்காபி சாப்பிட்டுதான் நான் எழுந்திருப்பேன் பரல கூட சேர்க்காதுன்னு சொன்னா அதுவும் ஒரு நியமம் தான் இல்லைங்கள, ஆனா அது நல்லதா? அது மாதிரி கண்டிஷனிங் இது பண்ணணும்னா, ஒரு குரங்க பிடிச்சி ஒரு கேஜ் கூண்டுக்குள்ள போட்டான், அது உள்ள சாப்பாடு போட்டான். அது முதல்ல இங்க சுத்தித்து அங்க சுத்தித்து அடிச்சுது, அந்த கம்பிய புடிச்சு கடிச்சுது, எல்லாம் மணித்து மேலையும் கீழையும் தொப்பு தொப்புன்னு குதிச்சுது. கொஞ்ச நேரம் இப்படி எல்லாம் பத்து நிமிஷம் பண்ணிட்டு அப்புறம் ஏதோ ஒரு கொண்டி இருக்கேன்னு அந்த கொண்டியை பிடிச்சி இழுத்துது, கையால திறந்தது, வெளியில வந்துட்டு. இப்போ நம்மளுடைய அதுக்கு என்ன இது, முதல்ல அத என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல அத வச்சபோது அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு அது என்னவோ பாடுபட்டு துடிச்சு எத்தனையோ பிரயத்தனப்பட்டுது, அதனால முடியல. ஏதோ ஒரு இதுனால இது என்னமோ இருக்கே கை வீத்து பார்க்கலான்னு பார்த்து சாப்பா கதவு திறந்துச்சு, வெளில ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு அதே குரங்க அதே கூண்டுக்குள்ள திருப்பி போட்டார். இப்ப இத்தனை எல்லாம் முதல்ல பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணாது, அது என்ன பண்ணும், அப்படியே டக்குன்னு அந்த காப்பாளர் உள்ள வந்துடும். ஏன்னா அது தான் வெளியில வராங்கிறதுக்கு முயற்சி பண்ணித்தான் இல்லையா, இட் ட்ரை டு கம் அவுட். அப்போ அந்த மாதிரி அது வெளியில வர்றதுக்காக அது முயற்சியை மேற்கொள்ளும் போது மேல போச்சு இப்படி அந்த கம்பியை விரிச்சு பார்த்தது, அது வழியா வெளியில போயிடலாமான்னு கழிச்சு பார்த்தது, கையால பிடிச்சி அசைக்கி இழுத்து பார்த்து புடிங்கிட்டு வெளியில போயிடலாமான்னு என்னென்னவோ பண்ணி பசிச்சு அதால வர முடியல. அப்புறம் அந்த கொண்டியை பிடிச்சி இழுத்தது தாப்பா தந்தது வெளில வந்துருச்சு. இப்போ இட் ட்ரை இட் டிட் சக்சீட் ஃபெயில். அத மாதிரி இது முதல் முதல்ல அது என்ன பண்றது, முயற்சி எடுக்கிறது, அந்த முயற்சி தோல்வியில முடியிறது, அதுக்காக மலம் தளர்றது இல்லை, திருப்பி இன்னொரு முயற்சி இன்னொரு முயற்சி இன்னொரு முயற்சி அதுவும் தோல்வி, கடைசியில அது வெற்றி காண்றது. இப்போ இத்தனை தோல்விகள் இருந்ததுனோ இதெல்லாம் அனுபவம் இது மனசுல பதிஞ்சிருக்கணும், அதனால அது அந்த வெற்றியினுடைய அனுபவம் பதியிருதா, அதனால இதெல்லாம் தப்பு, இந்த தப்பெல்லாம் பண்ணோம்னா நம்மள இந்த நாம இந்த கூட்டிலிருந்து வெளில வர முடியாது. இதெல்லாம் பண்ணணும்னு தப்புன்னு இந்த தாப்பாளை திறந்துன்னு வெளில வர்றதுன்னு அந்த குரங்கு. அந்த மாதிரி நாம என்ன பண்றோம் ஒரு ஒரு இதுலயும் ட்ரை அண்ட் ட்ரை அன்டில் யூ சக்சீன்னு சொல்றா வந்து முயற்சி திருவினையாக்கும். நாம மனந்தளராத முயற்சியை கைவிடாத நாம பிரயத்தனப்பட்டுட்டே இருக்கணும். நமக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாம நினைச்சது நிச்சயம் நடவேறும், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ புத்திங்கிறது வேற, ஸ்மிருதிங்கிறது வேற, சித்தம்ங்கிறது வேற, இதெல்லாம் ஒரு ஒரு சமயத்துக்கு ஒரு ஒரு இதுவா இதாயிருக்கும். இதுக்கெல்லாம் அந்த சரீரத்துக்கு உள்ளதான் இருக்கு மனுஷனுடைய, ஆனா அதே ஒண்ணு ஒண்ணு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. அந்த அந்த பழைய காலத்துலாம் வாழ்க்கா வச்சிருப்பா, அதுல இந்த பெண்டுலாமும் ஒண்ணு இப்படியும் லெப்டும் ரைட்டும் போயிட்டு போயிட்டு வரும். அந்த மாதிரி இந்த மனசும் அலை பாஞ்சுகிட்டே இருக்கும். இப்ப முன்னாடி சொன்னோம் பாருங்க, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோ இல்ல ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடோ ஒருத்தன் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறதுக்கோ அல்லது அவன் பெசிமிஸ்டா இருக்கிறதுக்கோ என்ன காரணம்னா அவனுடைய மனத்தினுடைய ஆசிலேஷன். அது பாசிட்டிவ் சைட்ல இருந்ததுன்னா அவனுடைய திங்கிங் எப்போதும் பாசிட்டிவாக இருக்கும். அது நெகட்டிவ் சைட்ல இருந்ததுன்னா அவனுடைய திங்கிங் எப்போதும் நெகட்டிவாகவே இருக்கும். அதனால நாம கூடிய வரைக்கும் பாசிட்டிவ் சைடையே வச்சுட்டு அந்த எல்லார்கிட்டையும் தோஷங்களையும் குற்றங்களையும் பார்க்காது அவருடைய நற்றங்களையும் குணங்களையும் பார்த்து அதை சந்தோஷப்பட்டு அதை மற்றவாழ்க்கையும் சொல்லி இப்படியே பண்ணா நம்மளுடைய அந்த பாகவத அபச்சாரங்கிறது நமக்கு வராது, நம்மளுடைய புத்தியும் மேலும் நல்ல வளர்ச்சியும். அதுல அந்த சம்ஸ்காராதிகள் அதாவது இந்த அனுபவ பதிவுன்னு சொல்றோம் பாருங்க, அது எல்லாத்துக்கும் இருப்பிடம் மனசு. அந்த மனசுல இப்போ முன்னாடி சொல்லு வந்தோம், இன்னும் பிராணமயமான சரீரம் அதுக்குள்ள இது இருக்குன்னு, அதுக்கு முதல்ல ஸ்தூலமயமானது அதாவது அன்னமயமான சரீரம் அது ஸ்தூல சரீரம்னு சொல்றோம், அதுக்குள்ள இது அதுக்குள்ள இதுன்னா ஏதோ ஒண்ணுக்குள்ள இந்த கும்பகோணம் குத்தெடுக்க ஒண்ணுக்குள்ள போட்டு வைக்கிறாளே, ஒரு டிஃபன் பாஸ் ஒரு பெரிய பாத்திரத்தை சின்ன பாத்திரத்துக்குள்ள போடுறாளே அந்த மாதிரியோ அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. அது இதுக்கு அதுக்கும் சார்புடைமை, அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்ந்து இருக்குமே தவிர அது அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டாரு. அது அதை காட்டிலும் சூக்மம் உள்ள இருக்குன்னு நான் அடியன் சொல்லும் போது என்ன அர்த்தம்னா இது அதை காட்டிலும் அதிசூக்மங்கிற அர்த்தம், அதை காட்டிலும் மிக நுண்ணியது அப்படின்றதான அர்த்தத்தை தான் வச்சுக்கணும். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நதிபேதி கதாசனேதி தஸ்யைஷயேவ சரீர ஆத்மா யப்பூர்வஸ்ய. யதா எங்கே இருந்து வாசா வாக்கானது நாம் பேசுறதானது நிவர்த்தந்தே அது திரும்பி வரதோ அப்ராப்ய அடையாமல் மனசாசக அந்த மனசுடனேயே ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மணஹா அந்த எம்பெருமானின் வித்வான் எவனத்தும் தெரிஞ்சுக்கிறானோ அறிஞ்சுக்கிறானோ அப்படி அறிபவன் நபிதேசி அவன் பயப்படுறதே இல்லை. எப்ப பயப்படுறனா எப்ப இப்ப பயப்படல நாளைக்கு பயப்பட போறானோ அப்ப நேத்திக்கு பயந்தானே எப்போதும் இல்லையா. கதாச்சன இதி ஒருபோதும் அவன் பயப்படுறது இல்லை. அப்பூர்வசிய இப்படி முன்பே கூறப்பட்ட தஸ்ய அதனுடைய சரீர ஆத்மா ஏவ அந்த ஆதாரமானது மட்டுமே ஏஷ இதுவாக இருக்கிறது. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆசை மனசுல, எம்பெருமானை அடைய வேணும், பிரம்மபிதா நோதி பரம்னு தானே ஆரம்பிச்சுது. அப்போ யாரை அடைய வேணும்னு நினைக்கிறோம், அந்த எம்பெருமானை அடைய வேணும்னு நினைக்கிறோம். அப்போ யாரை அடைய இயலாமல் இந்த பணமும் வாக்கும் திரும்பி வருகின்றதோ அவரே இறைவன். பகவான் யாருன்றதுக்கு இது வேதம் சொல்றதான ஒரு லட்சணம். யாரை அடைய முடியாமல் நம்மளுடைய மனமும் வாக்கும் திரும்பி வருகின்றதோ அவர்தான் பெருமாள். இத அவரை இந்த பிரபஞ்சத்தில நாம வசிக்கிற நாம அதை உணர்ந்துண்டோம்னு வச்சுங்கோ, நாம் இறை ஆனந்தத்தை அடைவோம். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய ஆனந்தத்தை நினைப்பவன் ஒருபோதும் யாரை காட்டிலும் எதை கண்டாலும் சரி இல்லை யாரிடத்திலும் பயப்படுவதில்லை. அந்த முன்னால சொன்ன இரண்டாவதான பிராண உடம்புக்கு ஆதாரமாயிருக்கிறது இந்த மனோ உடம்பு அப்படின்னு அந்த மனோசரீரம் இருக்கு. இப்ப அறிவுக்கு ஆதாரமாயிருக்கிறது மனசு. மனசால இறைவனை அறிய முடியாதுங்கிறது இந்த மந்திரம். இப்ப மனசால அறிய முடியாதுன்னா, இப்ப அறியதுன்னா மனசால தானே அறியணும் இல்லையா, புத்தி வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அந்த புத்தி மனசனுடைய வந்திருக்கும். அப்போ மனசாலே பகவானை அறிய முடியாதுன்னு சொன்னா அப்ப எதாலதான் அறியிறது? அழ்வரும் திருவாய்மொழி இரண்டாவது பாசனத்திலேயே மனநக மல மர மல மிசை எழுதரும் மனநுண் அறிவு அளவு இளன் இதே இத யதோ வாசோவத் நிவர்த்தந்தேர இதனுடைய அப்படியே வெர்பாட்டிம் டிரான்ஸ்லேஷன். அங்க அங்க அப்போ இந்த அறிவுனாலே நாம ஆண்டவனை பெருமாளை எம்பெருமானை ஒரு காலும் அடைய முடியாது. அப்ப மனசால அடைய முடியலன்னா செயல்களை பத்தி கேட்கணுமா? இந்திரியங்களால பண்றது மனசாலேயே முடியலன்னா இந்திரியங்களால முடிய, அதனாலதான் அங்க பொறி உணரவையிலன்னு அடுத்த வார்த்தையில சொல்லிட்டாருங்க. இப்படி நம்ம மனசாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கப்புறம் புலன்களாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்ப பகவான எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? அது வேதம் பகவான தெரிஞ்சுக்கலான்னு சொல்றதே கேட்ட, பகவான தெரிஞ்சுக்கலான்னு வேதம் சொல்றது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு, அவன் சேதனத்தை காட்டிலும் விலட்சணமானவன், அச்சேதனத்தை காட்டிலும் விலட்சணமானவன். அவன் சேதன அச்சேதன பிரபஞ்சத்திலே நாம பார்க்கிற வஸ்துக்கள் அனைத்தை காட்டிலும் வேறுபட்டவன். இது தெரிஞ்சுக்கோ. அப்போ இறைவனை அவன் ஜீவாத்மா இல்லை, அவன் அச்சேதனம் இல்லை. அப்ப சேதனம் இல்லை அச்சேதனம் இல்லை, பகவான் சேதனமும் இல்லை அச்சேதனமும் இல்லை, இந்த ரெண்ட காட்டிலும் விலட்சணமானவன், இந்த இரண்டை காட்டிலும் வேறுபட்டவன். அதை எப்படி இப்ப மனசாலையும் இந்திரியங்களாலும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றேளே, அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாஸ்திரத்தினாலே மட்டும்தான். சாஸ்திர யோனித்வாத்னு ஒரு சூத்திரம், சூத்திரம் அது முதல் அத்தியாயத்திலேயே முதல் பாகத்திலேயே மூணாவது சூத்திரம். அதனால இது பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ பகவான ஒரு காலம் நாம் தெரிஞ்சுக்க முடியாது. சாஸ்திரத்தினாலே மட்டும்தான், வேதத்தினாலே மட்டும்தான், சப்தங்களினாலே மட்டும்தான் நாம எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா அதுக்கு ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் பண்ண நம்ம பாஷ்யக்காரரும் அத்தி அற்புதமான அர்த்தங்கள். இப்போ அது நமக்கு இங்க சப்ஜெக்டா இல்லாததுனால அங்க போக வேண்டாம். இந்த அறிவுக்கு ஆதாரமா இருக்கிறது மனசு. மனசால எம்பெருமானை அறிய முடியுமோன்னா ஒரு காலம் அடைய முடியாதுங்கிறது இந்த மந்திரம் சொல்றது. அப்போ அறிவினால ஆண்டவனை அடைய முடியாதுன்னா அப்ப என்னதான் பண்றதுன்னு அதுக்கு பதில் சொல்லிட்டு தஸ்மாத்மாய தஸ்மாத்மனோமயா அந்யோந்தர ஆத்மா விஜ்ஞானமய தேனைஷ பூர்ண சபாயேஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவித தஸ்ய ஸ்ரத்தைவ சிர ரிதம் தட்சிண பக்ஷ சத்யமுத்தர பக்ஷ யோக ஆத்மா மஹபுச்சம் பிரதிஷ்ட ததத்யேஷ ஸ்லோகோ பவதீன். தஸ்மாத் மனோமயாத் அந்த மனதினாலே ஆனதான சரீரத்தை ஏதஸ்மாத் பை அதை தவிர நிச்சயமா அந்யஹா வேற ஒண்ணு மற்ற ஒண்ணு அந்தர் ஆத்மா அக உடம்பு விஞ்ஞானமயா அது புத்தியாலே நிரப்பப்பட்டுள்ளது சஹாவை அது நிச்சயம் ஏஷா இந்த புருஷவித அந்த சரீரத்தை போல புருஷவிததாம் தஸ்ய புருஷவிததாம் அவனது உடம்பை போன்றதே அணு அதை போலே அயம் இது புருஷவித உடம்பை போன்றதே. இது என்ன திருப்பி திருப்பி அது எதை போன்றதே உடம்பை போன்றதே முதல்ல ஸ்தூலமான அன்னமயமான சரீரத்தை சொல்லித்தா, ரெண்டாவது அதுக்கப்புறம் பிராணமயமான சரீரத்தை சொல்லித்தா, அதுக்கப்புறம் மனோமயமான சரீரத்தை சொல்றதா, இந்த மூணையும் தான் இங்க சொல்ற. அதே இந்த மூணு உடம்ப போலேயேதான் இந்த உடம்பும் அதனுடைய தஸ்ய அதன் சிரஹா தலையானது ஸ்ரத்தாயேவ ஸ்ரத்த மட்டுமே ரிதம் ரிதம் என்பது தக்ஷிண பக்ஷா வலது பக்கம் சத்தியம் சத்தியம் என்பது உத்தர பக்ஷா அதனுடைய இடது பக்கம் யோகா யோகம் என்பது ஆத்மா உடம்பு மகா மகா மகத் என்பதானது புச்சம் கீழ்ப்பகுதி பிரதிஷ்டா இதுதான் ஆதாரம் ததபி அது அதை பத்தி ஏஷா இந்த ஸ்லோகா ஸ்லோகமானது பவதி இருக்கு அப்படின்னு இந்த ஆங்கிலவல்லி சொல்றது. மனத்தாலான உடம்ப தவிர மற்றொரு உடம்பும் உண்டு, அது இந்த உடம்பின் உள்ளே உள்ளது, புத்தியாலேயே ஆனது, மன உடம்பு இதனால் நிறைக்கப்படுகின்றது, இது புற உடம்பை போன்றது, அதை போலவே தோற்றத்தையும் உடையது, ஸ்ரத்த என்பது இதன் தலையாகவும் ரிதம் என்பது இதனுடைய வலது பக்கமாகவும் சத்தியம் என்பது இச்சரீரத்தினுடைய இடது பக்கமாகவும் யோகம் என்பது இதனுடைய நடு சரீரமாகவும் உடம்பாகவும் மகத் என்பது அதாவது காலும் கீழே இருக்கிறதான கீழ்ப்பகுதியான ஆதாரமாகவும் இருக்கிறது. இதை பற்றி ஒரு ஸ்லோகமும் உண்டு அப்படின்னு இந்த ஆனந்த வழியிலே மேற்கொண்டு சொல்லு போகிறது. முதல்ல மனோமயமான சரீரம், அந்த மனசுல மத்தத்தை காட்டிலும் எது எது நல்லது எது கெட்டதுன்னு அது இங்கு ஆராய்ச்சி புத்தி பூர்வமா உணர்றோமோ அந்த புத்தி, அதனால அந்த புத்தி எடுத்துக்கிடுதுங்க. மன உடம்புக்கு உள்ளே அதை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமா நுண்ணியமா அமைஞ்சிருக்கிற பகுதி புத்தி. அந்த புத்தி உடம்புங்கிறது எதிலும் நிலையா நிற்காமல் அங்குமிங்கும் அலைபாய் கொண்டிருப்பது மனசுங்கிறத நாம ஏற்கனவே பார்த்தோம். எதையும் நிச்சயமா முடிவு செய்யறதுங்கிறது எது? அது புத்தி தான். அதுல யஸ்து விஞ்ஞானவான் பவதி யுக்தேன மனசா சதா சசியேந்திரியாணி வசியாணி சதத்தாய் விவசாரதேன்னு கட்டோபனிஷத்தும் சொல்லிட்டு, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்ல சாதாரண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அந்த புத்தி செயல் நிலைக்கு எவன் ஒருவன் கொண்டு செல்கிறானோ அவன்தான் வாழ்வாங்கு வாழ்வான். இந்த சரீரத்துக்கு தலை காலெல்லாம் சொல்லுங்க, அந்த ஸ்ரத்த ரீதம் சத்தியம் யோகம் மகத்து இதெல்லாம் இந்த புத்தி சரீரத்தினுடைய அங்கமா பார்த்தோம். அதுக்கப்புறம் விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனுதே பிச்ச விஞ்ஞானம் தேவா சர்வே பிரம்ம ஜேஷ்டமுபாசதே விஞ்ஞானம் பிரம்ம சேத்தே தஸ்மாத் சேன்ன ப்ரமாத்யதி ஸரீரே பாப்மனோஹித்வா ஸர்வான் காமான் சமஸ்னுத இதி தஸ்யைஷயேவ ஸரீர ஆத்மா யப்பூர்வஸ்யன். மேலே சொல்லும்போது விஞ்ஞானம் இந்த புத்தி தான், யஜ்ஞம் அதுதான் வேள்வி, தனுதே அந்த வேள்வியை புத்தி தான் பண்றது, கர்மாணிய பிச அதுதான் செயல்களையும் செய்கிறது, விஞ்ஞானம் அந்த புத்தியே சர்வே எல்லா விதமான தேவாஹா தேவர்களும் ஜேஷ்டம் அவர்களுக்கும் ஆதியான பிரம்ம எம்பெருமானாக உபாசதே அந்த தேவர்களும் போற்றுகின்றார்கள். விஞ்ஞானம் இப்படிப்பட்ட இந்த விஞ்ஞானத்தை பிரம்ம தெய்வமாக வேதச்சேத் எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் தஸ்மாத்து அதிலிருந்து ந பிரமாத்யதி சேத் அவன் அதிலிருந்து விலகாமல் இருப்பானேயானால், சரீரே அவன் இந்த இகலோகத்திலே வாழ்கின்ற போதே பாப்மனஹா பாபங்களிலிருந்து ஹித்வா விடுபட்டு சர்வான் எல்லா விதமான காமான் ஆசைகளும் சமஸ்னுதே இதி அத எல்லாம் அவனுக்கு நிறைவேறுகிறது. எப்பூர்வசிய முன்பு சொல்லப்பட்டதான தஸ்ய அதனுடைய சரீர ஆத்மாவ ஆதாரமான இந்த சரீரமே இது ஏஷ இதுன்னு சொல்லிச்சு. இப்போ அந்த விஜயானம் விஜயானம்ங்கிறது என்னன்னா, இந்த மனசு இருக்கு பாருங்க, இந்த உள் மனசு அக மனசு இருக்கு, மனநக மலமர நாழ்வர் சொன்னாரணும், அந்த உள் மனசுல அகங்காரம் அமகாரம்ங்கிறதான அழுக்கு இருக்கு, அந்த மலம் போச்சுன்னா அப்ப என்ன வரும்? சித்த சுத்தி ஏற்படும். இந்த மனசுல சித்த சுத்தி ஏற்பட்டாதான் அங்கே விஞ்ஞானம் வந்து உக்காரும். விஞ்ஞானம்ங்கிறது என்ன? விஞ்ஞானம்ங்கிறது ஒரு இதுதான், அதை உடையவன் விஞ்ஞாதா. இப்போ எந்த இடத்துல நம்ம விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு நமக்கு விவகாரம்ங்கிறதோ அந்த இடத்துல அதையுடைய விஞ்ஞாதான்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாதான் அது ஜீவாத்மாங்கிற அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும், நேரா சொல்லாது வேதம். அப்போ இந்த புத்தி வேள்வியை பண்றதுன்னா அந்த புத்தி உடையவனான விஞ்ஞானத்தை உடையவனான விஞ்ஞாதா இருக்கானே அவன் தான் இந்த யஜ்யங்களை பண்றான், யாகங்களை பண்றான், ஒரு கிருத்தியத்தை பண்றான் அப்படின்னு. அது தேவர்களும் அந்த விஜயானத்தால தான், அந்த பரம்பொருளா விஞ்ஞானத்தை தான் சொல்லிருக்கா இப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா ஆசைகளும் ஒருத்தனுக்கு நிறைவேற வேண்டுமானால் எல்லா பாபங்களிலிருந்தும் ஒருவன் விடுபட ஆசைப்படுவானேயானால் அவனுடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறும். அது என்ன பண்ணணும், இது எவனொருவன் தன்னுடைய விஞ்ஞானத்தையே ஒரு யஜ்ஞமாக செய்கிறானோ, எவனொருவன் தன்னுடைய எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இந்த விஞ்ஞானத்தை கொள்கிறானோ, அவன் இவ்வுலகத்தில் வாழும்போதே எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டவனாகிறான். அவன் எது ஆசைப்பட்டாலும் அது அவனுக்கு நிச்சயம் நிறைவேறும். அதுல எந்த விதமான சம்பந்தம் இல்லை, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத இருக்க, இப்ப இந்த சம்பந்தம் இல்லாத இருக்கும்போது நமக்கு இயற்கையாகவே நிறைய சந்தேகங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கே. அதனால இந்த பிரபஞ்சம் அதான் இந்த யஜ்ஞன் தனுதேன்னு அந்த விஜ்ஞாத்தா இருக்கானே அவன் யஜ்ஞத்தை பண்ணான். அத ஏற்கனவே நாம சிக்ஷாவலியிலேயே பார்த்தோம். அப்படி நாம எதை எதையெல்லாம் பெற்றோமோ அது இந்த பிரபஞ்சமாகிற அக்னியிலே திருப்பி கொடுக்கும் வண்ணம் நாம் வாழ்வதே ஒரு வாழ்க்கை, அதுதான் வேள்வி. அப்படி வாழ்கிறேன்னு சொன்னா மட்டும் அது ஒரு வேள்வி ஆயிட போறதில்லை. அப்போ நமது சொல்லும் செயலும் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கணும். மனோவாக்காயை, நம்ம வாய் என்ன சொல்றதோ அத மனசு என்ன சொல்றதோ அதை வாய் சொல்லணும். வாய் மனசு சொல்லி அதை வாய் எது நினைச்சு அதை வாய் சொல்லித்தோ அதையே சரீரத்தினாலே செயல்படுத்தணும். இத மூணு இதுதான் அழகா ஆழ்வார் சொன்னார். உள்ளம் உரை செயல் என்ற இம்மூன்மையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கேனர். அது அது அது திசையில போகக்கூடாது, அதை உள்ளி கெடுக்கணும். உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. இந்த விஞ்ஞானமயமான சரீரத்தை தான் ஆழ்வார் உள்ளம் உரை செயல் உள்ள இம்முன்னையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அப்படின்னு சொல்லிருக்கார். இப்படி இதுக்கு என்ன பண்ணணும், நாம நம்ம மனத்தை வசப்படுத்திக்கணும். அத ஒரு மனத்தை எப்படி வசப்படுத்துறது, இப்போ ஒன்ன வசப்படுத்தணும்னா அதை காட்டிலும் சொந்ததான ஒன்னாலதான் அது முடியும். இப்போ இத விடணும் அப்படின்னா இதை காட்டிலும் இது அடியன் நல்லதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன், இது வேண்டாம் இதை காட்டிலும் நல்லதை காமிக்கிறேன் விட்டுருவியானா விட்டுருவோம். அதனால இப்போ இதை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை அதிக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதானது ஏதாவது இருந்தால் அதை நிச்சயமா மனசு ஏத்துக்கும். அப்போ சந்தோஷத்தினுடைய அளவு குறைச்சலா இருக்கிறத விட்டுட்டு சந்தோஷத்தினுடைய அளவு அதிகமா இருக்கிறத மனம் ஆசைப்படுமா இல்லையா? அப்படி மனது இப்போ எதை பண்ணிட்டு இருக்கு அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், அதை எதனால நிவர்த்தி பண்ண முடியும், அதை காட்டிலும் வசந்தானுங்கிறத காத்திருந்து அடுத்த வாரத்தில் அனுபவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.